செய்கிறாய், என ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய், ஏதோ செய்கிறாய், என ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய். பெண்ணே இது கனவா நிஜமா, உன்னை கேட்கின்றேன் அன்பே. இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இருக்கிறது அடடா, இந்த நெருக்கும் மயக்கமாய் இருக்கிறது உன்னா, இந்த உலகம் யாவுமே புதிதாய் தெரிகிறது. எந்தன் கடிகாரம் எந்தன் பேச்சை கேட்கவில்லை, உன்னை கண்ட நோடியோடு நின்றதடியோடுவில்லை. இதுவரை யாரிடமும் என் மனது சாயவில்லை, என்ன ஒரு மாயம் செய்தாய் என்னிடத்தில் நானுமில்லை. என்னைது என்னைது என்னழலை காணவில்லை, உந்தன் பின்பு வந்ததடி இன்னும் அது திரும்பவில்லை. எங்கே என்று கேட்டு உன் காலடி காட்டுதடி அன்பே. இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இருக்கிறது அடடா, இந்த நெருக்கும் மயக்கமாய் இருக்கிறது பொன்னா, என்ன உலகம் யாவமே புதிதாய் தெரிகிறது. நெஞ்சம் பேசிக்கொள்ளா, வார்த்தை ஏதும் தேவையில்லை, மனதில் உள்ள ஆசை சொல்லா, மௌனம் போல மொழியில்லை. இன்று வரை என்னுயிரே இப்படி நான் வாழ்ந்ததில்லை, புத்தம் புது தோற்றம் வேறெதுவும் தோன்றவில்லை. நேற்று வரை வானிலையில் என்று ஒரு மாற்றமில்லை, இன்று எந்த வாசலோடு கண்டு கொண்டின் வாரவில்லை. ஒரே ஒரு நாளில் முழு வாழ்க்கை வாழ்ந்தேனே அன்பே. இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இருக்கிறது அடடா, இந்த நெருக்கும் மயக்கமாய் இருக்கிறது பொன்னா, இந்த உலகம் யாவுமே புதிதாய் தெரிகிறது. செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய், ஏதோ செய்கிறாய், என்னை ஏதோ செய்கிறாய், என்னை என்னிடம் நீ அறிமுகம் செய்கிறாய்.